ശ്രീമാൻ വെങ്കടനാചാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി അസ്ത്രഗ്രാമസ്യ കൃത്സ്നസ്യ പ്രസൂതിം യം പ്രചക്ഷത്തെ സോവ്യാത് സുദർശനോ വിശ്വം ആയുധൈ ഷോഡശായുധഃ. பதினாறு ஆயுதங்களை வர்ணிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கீழே பதினாறு ஆயுதங்கள் சாதிச்சது மட்டும் இல்லாத இன்னும் பல திருக்கைகள் சுதர்சனாழ்வார் திருக்கைகளை சேவை சாதிக்கிற மாதிரி தியானம் பண்ணிண்டு இந்த பதினாறு ஆயுதத்தில் சொல்லாத இன்னும் சர்வ பிரகரண ஆயுதகான்னு இன்னும் எத்தனை எத்தனை ஆயுதங்கள் உண்டோ அத்தனை ஆயுதங்களும் சக்கரத்தாழ்வானுக்கு உண்டு. அத்தனையும் சேர்த்து இந்த ஒரே ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். சர்வ பிரகரண ஆயுதகான்னு சஹஸ்ரநாமத்தில் எப்படி ஒரே திருநாமால இருக்கக்கூடிய மொத்த ஆயுதமும் பகவானுக்கு அதீனம்னு சொன்னாரோ அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தில் அஸ்தர கிராமசிய கிருத்ஸ்னஸ்ய கிருத்ஸ்னம் அப்படின்னா மொத்தம்னு அர்த்தம். அப்போ இந்த லோகத்துல எத்தனை ஆயுதங்கள் உண்டோ அத்தனையும் சக்கரத்தாழ்வாருக்கு அதீனம் அப்படிங்கறத காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. கிருஷ்ணஸ்ய அஸ்திர கிராமஸ்ய கிருஷ்ணஸ்யன்னா எல்லா வகையான அஸ்திர கிராமஸ்ய போர்க்கருவிகளுடைய கூட்டத்துக்கு எம் பிரசூதிம் பிரசக்ஷதே எந்த திருவாழியாழ்வானை உற்பத்தி ஸ்தானமாக பிரசூதி தோன்றும் இடமாக பிரசக்ஷதே சாஸ்திரங்களும் சாஸ்திரம் வாசித்தவர்களும் கூறுகின்றனரோ ஷோடச ஆயுதா அப்பேற்பட்ட பதினாறு போர்க்கருவிகளுடன் கூடிய சகா சுதர்சன அப்பேற்பட்ட பெருமை புரிந்தினதான சக்கரத்தாழ்வார் ஆயுதைஹி விஸ்வம் அவ்யாத் தன்னுடைய ஆயுதங்கள்னால இந்த லோகத்தை அவ்யாத் பாதுகாத்தருளட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் ஆசீர் அலங்காரம்னு ஆசீஹி அப்படின்னா நம்மளை ரட்சிக்கட்டும் நமக்கு மங்களங்கள் புரியட்டும்னு மங்களாசாசன பரமா இருக்கிறதுனால இது ஆசீஹி ஆசீர் அலங்காரம். இப்போ லோகத்தில் உள்ள அஸ்திரங்களோட கூட்டத்துக்கு உற்பத்தி ஸ்தானமா பகவான் ஒருத்தரை நியமிச்சு வச்சிருக்கான். இந்த ஆயுதங்கள் எல்லாம் நீர் பார்த்துக்கணும், இந்த ஆயுதங்களுடைய உற்பத்தி ஸ்தானமா நீரே இருந்து எல்லா ஆயுதத்துக்கும் தலைவராகவும் இருக்க கடவீர் அப்படின்னு திருவாழி ஆழ்வான் அதாவது சுதர்சன ஆழ்வார பகவான் நியமிச்சிருக்கார். அததான் சாஸ்திரங்கள் என்ன, சாஸ்திரம் தெரிந்தவர்கள் என்ன அவள்லாம் சொல்றா. இது பகவான் சுதர்சன ஆழ்வார் தான் சர்வவித ஆயுதங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானம் அப்படின்றத. அப்பேற்பட்ட திருவாழி ஆழ்வான் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் கீழே சொன்ன பதினாறு ஆயுதங்கள் பல வகையான ஆயுதங்கள் இருக்கே அதை எப்பயுமே தரிச்சுண்டு இந்த லோகத்துல இருக்கிற மொத்த பேரையும் காப்பாற்றட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாதிச்சார். சக்கரத்தாழ்வாருக்கு பொதுவாக ரெண்டு திருக்கைகள் 4, 6, 8, 16, 32, 64 அப்படின்னு பல வாரியா திருக்கைகளோட திருமேனிகள் சேவிக்கிறோம் நம்போ. ஏன்னா பல விதமான திருமேனிகள் ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு க்ஷேத்திரங்கள்ல ஒரு ஒரு திவிதேசத்துல சக்கரத்தாழ்வார் ஒரு ஒரு தினசாயல் இருக்க. இதெல்லாம் எப்படி அப்படின்னா ஆகமங்கள்லையும் சாஸ்திரங்களையும் சில்பசாஸ்திரங்கள்லையும் மந்திரசாஸ்திரங்கள்லையும் யந்திரசாஸ்திரங்கள்லையும் மகர்ஷிகள் காண்பிச்சத கோவில்ல பெரியவாள்லாம் பிரதிஷ்ட பண்ணி கொடுத்துருக்கா. இந்த சக்கரத்தாழ்வாருக்கே ஆறு விதமான சக்கரம் மந்திரசாஸ்திரங்கள்ல சாதிக்கிற வியாக்கியானங்கள்ல காலச்சக்கரம் புருஷ சக்கரம் பிரகிருதி சக்கரம் மகத் சக்கரம் அகங்கார சக்கரம் ஜெகத் சக்கரம் அப்படின்னு ஆறு வகையான ரூப பேதங்கள் இந்த சக்கரத்தாழ்வாருக்கு உண்டு. இதுல காலச்சக்கர காலச்சக்கரம் அப்படின்னா காலச்சக்கரத்துல எழுந்தருளி சேவையாகக்கூடிய எம்பெருமான் அதாவது சக்கரத்தாழ்வார் 32 திருக்கைகளோட எழுந்தருளியிருப்பார். 32 திருக்கைகள், 32 ஆயுதங்கள், ஒரு ஒரு திருக்கையிலையும் ஒன்னொன்னு. புருஷ சக்கரத்துல சேவையாகக்கூடிய சக்கரத்தாழ்வார் 16 திருக்கைகளை கொண்டவர். இதெல்லாம் ஒன்னொன்னும் ஆகம விஷயங்கள். பிரகிருதி சக்கரம் அப்படின்ற சக்கரத்துல சேவையாகக்கூடிய சக்கரத்தாழ்வார் 8 திருக்கைகளோட இருப்பார், 8 ஆயுதம். மகச்சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரத்துல சேவை சாதிக்கக்கூடியவர் 6 திருக்கைகளோட சேவை சாதிப்பார். அகங்கார சக்கரத்துல 4 திருக்கைகளோட சேவை சாதிக்கிறார். ஜெகச் சக்கரம் அப்படின்னா அந்த சக்கரத்துலதான் சுதர்சன ஆழ்வார் 2 திருக்கைகளோட சேவை சாதிக்கிறார். இது மொத்தமும் அகிர்புத்மிய சம்ஹிதையில விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. அத கூரநாராயண ஜீயர் சுவாமி சுதர்சன சதகத்துல 32 ஷோடசாஷ்ட பிரபிருதி பிருதுபுஜ ஸ்பூர்த்திபிர் மூர்த்திபேதைஹி அப்படின்னு சாதிச்சார். இது ரொம்ப மந்திரசாஸ்திர விஷயமா இருக்கிறதுனால ரொம்ப விஸ்தாரம் சொல்ல முடியாது இதுல. அப்போ அஸ்திர கிராமசிய அஸ்திரங்களுடைய கூட்டத்தை கூட்டத்துக்கு அஸ்திரங்களுடைய கூட்டம் அப்படின்னா அதுல உள்ளடங்காத அஸ்திரங்களே எதுவும் கிடையாது. மொத்த அஸ்திரம் கிருஷ்ணசியன்னு சொன்னதுனால லோகத்துல சரி என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ அத்தனை ஆயுதத்தையும் இங்க வாங்கிக்கணும், எடுத்துக்கணும். அப்போ இந்த மொத்த ஆயுதங்களும் யார பிரசூதி அதாவது உற்பத்தி ஸ்தானமா தனக்கு பிறப்பிடமா கொண்டதோ அப்பேற்பட்ட சுதர்சன ஆழ்வார் ஆயுதைஹி ஆயுதங்களால் எங்கு எப்படி எந்த ஆயுதத்தை கொண்டு ஒருத்தரை ரட்சிக்கணுமோ அங்க அந்த சமயத்துல அந்த ஆயுதத்தை பகவான் சங்கல்பத்துக்கு ஏற்ப இவர் அந்த ஆயுதத்தால் இவாளை ரட்சிக்கிறார் அப்படின்னு ஷோடசாயுதா ஆயுதைஹி ஷோடசாயுதா. புருஷ சக்கரத்துல ஜீவர்களை பாதுகாப்பதாக ஆகமங்கள் எல்லாம் சொல்றிருக்கு. அப்படி இருக்கிறதுனால அவருக்குண்டான ஷோடசாயுதங்களை பத்தி இப்படி சொல்லப்பட்டது அப்படின்றத சாய்க்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்துல ஆயுதைஹி ஷோடசாயுதான்னு சாதிச்சார். அடுத்த ஸ்லோகம் இந்த கிரந்தத்துடைய கடைசி ஸ்லோகம். ஸ்ரீமத் வேங்கடநாதேன ஸ்ரேயசே பூயசே சதாம் கிருதேயம் ஆயுதேந்திரஸ்ய ஷோடசாயுத சம்ஸ்துதிஹி ஸ்ரீமத் வேங்கடநாதேன ஸ்ரேயசே பூயசே சதாம் கிருதேயம் ஆயுதேந்திரஸ்ய ஷோடசாயுத சம்ஸ்துதிஹி. இந்த ஸ்லோகம் யாரை பத்தி பண்ணப்பட்டது, யார் இந்த ஸ்லோகத்தை இயற்றியவர், என்ன பிரயோஜனத்துக்காக இந்த ஸ்லோகம் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இது திருநாம பாட்டுன்னு சொல்ற விஷயம். இது யார் பண்ணா அப்படின்னா ஸ்ரீமத் வேங்கடநாதேன ஞான வைராகியாதிகள்லாம் நிரம்பி திருவேங்கட மலை மேல எந்த பெருமாள் பல காலங்களுக்கு முன்னாடி எழுந்தருளி நம்ம அனுகிரகம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணானோ அர்ச்சாவதாரமா அந்த பகவானே 750 வருடங்களுக்கு முன்னாடி தூப்புல்ன்ற திவ்ய தேசத்துல அதே புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணி நம்மளை ரட்சிக்கிறதுக்கு அவதாரம் பண்ணாரோ அப்பேற்பட்ட தூப்புல் திருவேங்கடமுடையான் ஸ்ரீமத் வேங்கடநாதன் அந்த வேங்கடநாதனாலே ஆயுதேந்திரஸ்ய போர்க்கருவிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருடையதான இந்த ஷோடசாயுத சம்ஸ்துதிஹி இயம் ஷோடசாயுத சம்ஸ்துதிஹி இந்த 16 ஆயுதங்களுடைய நல்ல துதிநூல் ஆனது பண்ணப்பட்டது. இங்க விஷயம் என்ன அப்படின்னா சக்கரத்தாழ்வாரை பத்தினதான ஸ்துதி ரூபமான இந்த கிரந்தம் அப்படின்றது தெரிஞ்சுது. யார் பண்ணான்றது தெரிஞ்சுது. எதுக்காக பண்ணது அப்படின்னு கேட்டா சதாம் பூயசே ஸ்ரேயசே கிருதா சத்துக்களுடைய மிகவும் அதிகமான நன்மைக்காக இது இந்த ஸ்துதி நூல் அருளி செய்யப்பட்டது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். பொதுவா இந்த கடைசி ஸ்லோகங்கள் பண்றச்சே, அதாவது சிறிய துதி நூல்களை பண்றச்சே கவிகள்லாம் அந்த ஸ்துதியோட கடைசி ஸ்லோகத்தை அனுஷ்டுப் அப்படின்ற விருத்தத்திலேயோ ஆரியான்ற விருத்தத்திலேயோ பண்ணுவா. அதுல கவி அவருடைய பேரை பதிச்சு இந்த அந்த ஸ்லோகத்தை பண்ணுவா அப்படின்றது லக்ஷணத்துல அலங்காரிகர்கள் அலங்கார சாஸ்திரம் வாசித்தவர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம். அந்தே நுஷ்டுபம் ஆர்யாம்பா கவிஹி காவ்யாக்கியான்விதாம் குறியாது சாட்டு பிரபந்தானாம் ஏஷ சாதாரணோ விதிஹி அப்படின்னு தண்டின்ற கவி சாதிச்சிருக்கார். அதனால சுவாமியும் இந்த ஸ்லோகத்தை அனுஷ்டுப் அப்படின்ற விருத்தத்துல சாதிச்சிருக்கார். இதுல ஸ்ரீமத் அப்படின்னு தனக்கு ஒரு விசேஷணம், ஸ்ரீமத் வெங்கடநாதேன. ஸ்ரீ அப்படின்றது என்ன அப்படின்னா, பைசாவோ நல்ல சொத்தோ இதெல்லாம் ஸ்ரீ ஆகாது. ஸ்ரீங்கிறது வேதத்துல சொன்ன ஸ்ரீ எது அப்படின்னா, நியஜோகும் ஸ்ரீ சாஹி ஸ்ரீ ரமிருதா சதாம் ருக்கு யஜுஸ் சாமம். வேதங்கள் இருக்கே அதுதான் சாஹிஸ்ரீ, சாஹிஸ்ரீஹி அதுதான் ஸ்ரீ, அதுதான் அமிர்தம். சத்துக்களுக்கு அதுதான் ஸ்ரீன்றத வேதமே சொல்லி காண்பிச்சது. அந்த வேத வேதாங்கங்கள் சுவாமிக்கு சொத்து. சம்ஸ்கிருத வேதம் மாத்திரமில்ல, சுவாமி தேசிகனுக்கு தமிழ் வேதங்களான ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களும் ஒரு சொத்து. அதை தானே சாதிக்கிறச்சே சந்தமிகு தமிழ் மறையோன் தூப்புல் தோன்றும் வேதாந்த குரு அப்படின்னு சாதிக்கிறார். அப்போ ரெண்டு விதமான சொத்தும் சுவாமி தேசிகனுக்கு உண்டு. அதனால ஸ்ரீ இந்த மத்து பிரத்யம் அப்படிங்கிறது பூம்னி பிரசம்சாயாம் நித்தியயோகே அதிசாயனேச்ச மதுப்பு அப்படின்னு மது பிரத்யம்னு, ஸ்ரீக்கு பக்கத்துல மத்துன்னு ஒரு பிரத்யம் இருக்கே அது மது பிரத்யம்னு பேரு. அது நிறைய விஷயங்கள் இருக்கிற சேவும் பிரசம்ச பண்ணிக்கிற சேவும் நித்திய சம்பந்தம் நித்திய யோகம் இருக்கிற சேவும் அதிசாயனேச்ச மதுப்பு அப்படின்னு இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கிறச்சே மதுப்புன்ற பிரத்யம் போட்டுக்கணும். அப்ப ஸ்ரீமத்து அப்படின்னா மிகுதியான ஸ்ரீ, அதாவது வேத செல்வம் இவரெண்ட இருக்குங்கிறத காண்பிக்கிறதுக்காகவும், மிகுதியான வேத செல்வம் இவரை விட்டு என்னைக்குமே பிரியலைங்கிறத காண்பிக்கிறதுக்காகவும் இந்த மது பிரத்யம் உபயோகப்படுத்தியிருக்கா இந்த ஸ்லோகத்துல. எப்போதும் எவ்வகையிலும் அதிசயிக்கத்தக்க முறையில ஆச்சாரியரிடம் சுவாமி தேசிகனிடத்துல இந்த ஸ்ரீ இருந்ததுங்கிறத காண்பிக்கிறதுக்காக ஸ்ரீமத்து வெங்கடநாதேன. முன்னாடியே சொன்ன மாதிரி சுவாமி தேசிகன் அவதார நன்னாள் உத்தமமான புரட்டாசி திருவோணம், அதுல திருவேங்கடமுடையானே தானே அவதாரம் பண்ணன்றது லோகமறிஞ்ச விஷயம். இத நாம மாத்திரம் சொல்லல, நாம மாத்திரம் சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடையான் அவதாரம்னு சொல்லல. வேதாந்தாரிய குருஹூ பரோ ஹயமுகா அப்படின்னும் வெங்கடேசாவதாரோயம்னு மகனியர்கள்லாம் பலபடி இவருடைய ஸ்வரூப ஸ்வபாவ ஞான வைராக்கிய அனுஷ்டானங்கள் எல்லாம் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் பண்ணக்கூடியதான கிரந்தங்கள்ல இவரை பத்தி சாதிச்சிருக்கா. இவர் எம்பெருமானுடைய அவதாரமே அப்படிங்கிறது இந்த ஸ்ரீமத் வெங்கடநாச்சேனன்றத சொன்னத்தினாலேயே தெரியறது நமக்கு, நமக்கும் ஒரு குறிப்பு இது. அப்போ இப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் யாதிலாப பூஜாசு விமுகா அப்படின்னு புகழுக்காகவோ லாபத்துக்காகவோ பூஜையோ வெறுக்கக்கூடிய சுவாமி தேசிகன் எதுக்காக இப்ப ஏற்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ண பெருமாள்கிட்ட ஒரு பலன் கேட்கணும், எனக்கு பைசா கொடு, புகழ கொடு, அத்தை கொடு, இத்தை கொடுன்னு பெருமாளுக்கு நம்ம லிஸ்ட் போட்டு வச்சுருக்கோமே, அந்த மாதிரி ஸ்துதி ஸ்துதி பண்ணோன்னா அவள் ஏதாவது உனக்கு என்ன வேணும்னு கேட்பா. நாம் அதை கேட்கறதுக்கு ரெடியாக ஒரு லிஸ்ட் வச்சுருக்கணுமோ இல்லையோ. இவர் இவர் தான் ஸ்துதி, இவர் வந்து இப்போ ஒரு பூஜைக்கோ ஒரு ஐசா பைசாக்கோ மயங்கர ஆள் கிடையாது சுவாமி தேசிகன். அப்போ இவர் ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்துதி பண்ணணும் அப்படின்னா, அந்த காரணம் இவரே சாய்க்கிறார். ஸ்ரேயசே பூயசே சதாம். அந்த நாளில் திருப்புட்குடியில் ஒரு வியாதி, ஒரு ஜுவரம் ஏற்பட்டது. அதில் அநேக மகான்கள் பரமபதிச்சிட்டா. அப்போ ஏற்பட்ட ஒரு கொடிய நோய் தாக்கியிருக்கக்கூடியதான இன்னும் பல பேர் அதுலேருந்து மீண்டு நலம் பெறணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஸ்லோகம் பண்ணப்பட்டது. எம்பெருமான் எம்பெருமான் திருவடிகளில் என்றைக்குமே நாம் பிரார்த்திக்கிறச்சே பாகவத ஆளுக்காக பிரார்த்திக்கிறதுனால ஒரு தோஷமும் கிடையாதுங்கிறத சுவாமி தேசிகன் ஞாசவிம்சதிங்கிற ஸ்லோகத்தில் சாதிச்சிருக்கார். அந்த கிரமத்தில் பாகவதாளுக்காக இந்த ஸ்லோகம் பண்ணப்பட்டது. இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஆயுத தலைவராக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருடைய இந்த ஸ்துதியை நாமளும் சேவித்தோமானாக்க நமக்கும் எந்த நோய் உபாதை நம்ம சுற்றி இருக்கக்கூடியதான கஷ்டங்கள் எல்லாம் இந்த சுதர்சன ஆழ்வாரே நமக்கு நீக்கி சகல ஸ்ரேயஸையும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கும் பல சம்ஸ்தைகளில் பல ஆச்சாரியால் நித்யானுசந்தானத்தில் கருட தண்டகம், சுதர்சனாஷ்டகம், ஷோடசாயுத ஸ்தோத்திரம் இதெல்லாம் நித்தியபடியிலேயே பாராயணத்தில் வச்சுருக்கா. உத்தமோத்தமமான கிரந்தங்கள், அதுவும் சின்ன சின்ன கிரந்தங்கள், பிரபன்னர்களாக இருக்கக்கூடியவர்கள் பரமார்த்த ஸ்துதியை சேவிக்கிறதுன்னு சுவாமி தேசிகனே பரமார்த்த ஸ்துதி ரன்மகம் பிரபன்னைஹி அப்படின்னு சாதிச்சிருக்கார். நாமளும் இப்பேற்பட்ட தேசிக ஸ்ரீ சூக்திகளை நித்தியானுசந்தானத்தில் வச்சுண்டு ஸ்ரேயஸுக்கு வழி தேடிக்கணும். சுவாமியே சாதிச்ச ஸ்ரேயசே பூயசே சதாம். நாம சத்துக்களோ இல்லையோ, ஆனால் இந்த வியாதி நமக்கு பலவிதமாக வந்துட்டுருக்கு. இந்த கொரோனா அப்படின்னு வந்தது. அப்போது பல பேர் ஆற்றுல சுதர்சனாஷ்டகம், ஷோடசாயுத ஸ்தோத்திரங்கள்லாம் பாராயணம் நிறைய பேர் பண்ணான். அதில் திரிசூலேன விசூலதா இந்த ஸ்லோகத்திலே பல இடம் நமக்கு பிடித்திருக்கக்கூடியதான நோய்கள் நீங்கட்டும்னு பிரார்த்தனை இருக்கு. பகவான் நம்ம பிரார்த்தனைக்கு இறங்கக்கூடிய ஒரு மகா சௌலபிய குணம் பொருந்தியவன். அது சக்கரத்தாழ்வார் மூலமாக நம்ம பிரார்த்திச்சோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய சகல ரோகங்கள் ஆதி வியாதி எல்லாம் நம்ம நீங்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நாம் நித்திய பாராயணம் பண்ணணும். இந்த வருஷம் ஆச்சாரிய பாதுகா அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஸ்ரீ வீரவல்லி சுவாமி நடத்திட்டு வர இந்த ஒரு பெரிய சம்ஸ்தையில் அடியனுக்கு இந்த சக்கரத்தாழ்வாரை பற்றினதான ரெண்டு ஸ்துதி சுவாமி தேசிகன் சாதித்தது சுதர்சனாஷ்டகம், ஷோடசாயுத ஸ்தோத்திரம் ரெண்டையும் உபன்யசிக்கக்கூடியதான பாக்கியம் ஏற்பட்டது. இதை நித்தியானுசந்தானம் பண்ணணும்ன்றது அடியனுடைய பிரார்த்தனை. எல்லாருக்கும் இதை கேட்குற அத்தனை பாகவதாளுக்கும் மங்களாசாசனங்களை சமர்ப்பிச்சுண்டு நித்தியம் ஷோடசாயுத ஸ்தோத்திரமும் சுதர்சன அஷ்டகமும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது. அப்பேற்பட்ட ரெண்டு உத்தமோத்தமமான இந்த கிரந்தங்களை நித்திய பாராயணம் பண்ணணும், பண்ணி சக்கரத்தாழ்வாருடையதான அனுகிரகத்துக்கு நாம் எல்லாம் பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.